ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவரியோமே சந்நிதத்தாம் சதாஹிருதி. டுடே இஸ் த மோஸ்ட் ஆஸ்பிஷியஸ் டிவைன் டே, ஸ்ரீராமநவமி. ஸ்ரீராமா டுக் திஸ் அவதாரம் ஆன் திஸ் எர்த் ஃபார் அவர் சேக், பரித்ராணாய சாதூனாம், விநாசாய ச துஷ்கிருதாம், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இன் ஆர்டர் ஃபார் அஸ் டு அட்டைன் த எட்டர்னல் ஹாப்பினஸ் அண்ட் இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் த சாதுஸ் அண்ட் இன் ஆர்டர் டு டெஸ்ட்ராய் த ஈவில் ஃபோர்ஸஸ், சுவாமி ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீயப்பதி டேக்ஸ் த அவதாரம்ஸ் ஃபார் establishing the dharma. And Rama is the personification of dharma. Vedanta Desika mentions that dharmo vigrahavan adharma virati dhanvi sa tanvi danaha. So he is the dharma personified, and Rama himself means, Rama the name itself means is beauty. Ramyate iti ramaha, Raman enchants everyone. That's why he is lovingly called Raman. When Vasishta named the baby, which was so beautiful to look at, so divine and so effulgent, he immediately came out with this beautiful, apt, most appropriate name, Rama. So Ramayanam is a narration about the hero of this epic. Rama enchants all beings, including the grass, the animals, the birds, the human. Hence it's called Ramayanam. Sage Valmiki named his work with three wonderful names: Ramayanam, narration about Rama, because Rama enchants everyone. He is being talked about here. He is lovingly called Rama, and hence it is Ramayanam. Sita Charitam, life of Sita Pirati, the unparalleled and divine consort, the spouse of Sri Rama. She is the pivot of the whole epic. Sitaya Charitam Mahat. And the third is Paulastya Vatam, sage Pulastya's son, Paulastyan, is Ravana. The killing of Paulastyan is the mission, is the objective. Vinashaya cha Dushkritam, Paritranaya Sadhunam, in order to protect the Devas, the Sadhus, the Rishis, the sages of Dandakaranyam, Rama took this avataram to kill Paulastyan. Because Kannan mentioned in Gita, wherever the dharma declines and sadhus who adhere and follow this dharma and anushtanams of the Trikala Sandhyavandanams and other sastric injunction, when it is under threat, the Perumal appears at every situation and every period. So the hero, heroine and the aim of the epic are enlisted in these three beautiful names. And Rama means he enchants. There are the learning and reciting Srimad Ramayanam itself is equivalent to learning and reciting Vedas themselves, because Srimad Ramayanam is nothing, none other than the avataram of Veda itself. When the Veda Vedyan, Jagat Karanan, Sriyapati, Srimad Narayanan, one who can be comprehended to certain extent through Vedas, took his avataram as Lord Rama, as the son of King of Dasaratha. The Vedas themselves took their avataram through sage Valmiki as Srimad Ramayanam. Veda Vedhye Parepumsi Jate Dasaratatmaje, Veda Prache Rasadasi Sakshat Ramayanatmana. On similar lines, our Prapanna Jana Santana Kutastar Namalvar, he also mentions Karpar Ramabiranayallal, மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றிய நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரமுற்றவும் நற்பாலுக்குய்த்தனன் நான்மோகனார் பெற்ற நாட்டுடே திருவாய்மொழி. நம்மாழ்வார் மென்ஷன்ஸ் இட், வை வுட் எனி ஒன் லேர்ன் வாண்ட் டு லேர்ன் எனி திங் பட் ராமா? ஃப்ரம் த வெரி கிராஸ், ஃப்ரம் த வெரி கிரீப்பிங் ஆண்ட், வித் நத்திங் லெஃப்ட், வாட் எவர் நத்திங் வாஸ் லெஃப்ட் பிஹைண்ட், ஸ்ரீ ராமா டுக் எவ்ரி திங் இன் த குட் சிட்டி ஆஃப் அயோத்தியா, எவ்ரி திங் மூவிங், எவ்ரி திங் ஸ்டில். He took everything born of Chaturmukha Brahma. He took them all to the very best of states. And Ayodhiyil vaazhum sarasara mutramum narpalu kuithanan nanmoganar petra naattule narpalu kuithanan. He took them to the very best of states. Maybe Karya Vaikuntham. When Rama went to the forest as ordained by Kaikeyi, every sentient, every non-sentient that was created by Chaturmukha Brahma, the humans, animals, trees, earth, air, water, they all languished, they suffered in agony with separation, they cried because Rama was their protection, Rama was their enjoyment, Rama was their sustenance. They enjoyed Rama's, not only the majestic beauty, also his Kalyana Gunas, also his benevolent nature, kindness. And when Rama returned back to Ayodhya, they were so joyful and happy to get back their only sustenance and enjoyment. So the unparalleled Lord Sri Raman is so beautiful, so nice, and this Rama, his beauty is beyond compare. Raman vadivalage prasiddham, tol kandar tole kandar. When Rama was walking in Mithila along with sage Vishwamitra and Lakshmana, one who was, people who looked at his shoulder cannot take their eyes off his shoulder. People who were looking at his eyes cannot take their eyes off his long kariyavagi pudai parandu milirndu shevvariyodi neenda periyavaya kangal. Such lotus eyes, beautiful eyes, they cannot take their eyes off his divine face. Sri Raman's vadivalage, his divine majestic beauty is beyond expression, beyond any words. In fact, when Sri Rama, Lakshmana and Sita were helped by Guha to cross the Ganges, and Sri Guhan in Sringibarapuram, he makes a bed. Lakshmana and Guha makes a bed for Rama and Sita, and Rama and Sita take rest at that night, because next day they were planning to cross the ocean, cross the Ganges. Sri Guha Piraman would facilitate them to cross. So Lakshmana was walking up and down to take care of Rama and Sita, who were lying down and sleeping inside on the bed made of leaves and other stuff. So when Lakshmana was walking up and down and he was wide awake, Guhan also did not go and take rest. He was also walking in the opposite direction, looking at Lakshmana. So when Lakshmana walks from left to right, Guha was walking from right to left. So, like a parade. And they were looking, staring at each other. The Swami Pillalokacharya in Sri Vachana Bhushanam writes so nicely, Ilaya Perumalai Sri Guha Perumal Adishankai Panna Iruvarayum Adishankai Panni Sri Guha Perumal Parikaram Perumalai Nokkitrire. Adishankai means Sandegam. சஸ்பிஷன். பரிகரணம் பரிஜனம் வேலைக்காரர்கள். ஸோ த சீன் இஸ் திஸ், சீதா அண்ட் ராமா ஆர் ஸ்லீப்பிங் அண்ட் ஜஸ்ட் ஸ்லைட்லி அவே ஃப்ரம் தட் பிளேஸ் லக்ஷ்மணா இஸ் வாக்கிங் அப் அண்ட் டவுன் டு டேக் கேர் ஆஃப் சீதா அண்ட் ராமா ஸோ தட் தெர் இஸ் நோ ஹார்ம், நோ ஆனிமல் கம்ஸ், தே ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி டு ப்ரொடெக்ட் ராமா அண்ட் சீதா. ஹீ வாஸ் வைட் அவேக் ஆஸ் ஹீ ஆல்வேஸ் ஈஸ். அகம் சர்வம் கரிஷ்யாமே இன் ஆர்டர் டு பர்ஃபார்ம் எட்டர்னல் கைங்கரியம். அவர் லக்ஷ்மணமுனி இளைய பெருமாள் வாஸ் டேக்கிங் கேர். அண்ட் குஹப்பெருமான் ஹூ ஹட் ஜஸ்ட் மெட் தட் டே ராமா லக்ஷ்மணா சீதா வாஸ் சோ மச் ஃபாண்ட் ஆஃப் ராமா, சோ மச் இன் லவ் வித் அடரேஷன் ஃபார் அட்மைரேஷன் ஃபார் ராமா, ஹீ வாஸ் ஆல்சோ அவேக் டேக்கிங் கேர் ஆஃப் ராமா அண்ட் சீதா. நவ் குஹன் வாஸ் ஹேவிங் எ சஸ்பிஷன் தட் லக்ஷ்மணா வுட் வெயிட் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி வென் எவ்ரிபடி ஸ்லீப்ஸ் ஹீ வுட் கில் ராமா அண்ட் தென் கோ டு அயோத்யா கில் பரதா டு டேக் ஓவர் த அயோத்யா கிங்டம். ஸோ தட் இஸ் வை ஐ நீட் டு டேக் கேர் ஆஃப் ராமா. ஐ கேனாட் ட்ரஸ்ட் திஸ் கை, திஸ் லக்ஷ்மணன், யங்கர் பிரதர் ஆஃப் ராமா. அண்ட் சிமிலர்லி இளைய பெருமாள் லக்ஷ்மணன் வாஸ் ஹேவிங் எ சஸ்பிஷன் ஆன் குஹா பிகாஸ் குஹா ஹிம்செல்ஃப் இஸ் த லோக்கல் கிங் இன் தட் ஸ்ருங்கிபேரம். இட் இஸ் குஹா ராஜ்யம், ஸ்ருங்கிபேரபுரம். அண்ட் ஹீ ஹஸ் காட் இஸ் ஆர்மி ஆஃப் பீப்புள் இன் தட் பிளேஸ். ஸோ ஹீ வாஸ் ஹேவிங் எ சஸ்பிஷன் தட் குஹன் வுட் டூ எனி ஹார்ம் to Rama and Lakshmana. And Guha's men who were assembling there, few people, few hundreds, they were also not sleeping and they were also awake watching these two, because they were also having an apprehension, fear, suspicion that these two would join hands and kill Rama and Sita in order to go and take over the kingdom of Ayodhya. They will have a pact, treaty. So they were also worried that Rama would be harmed. So that, why all this suspicion comes? Why are they so distrustful? Why can't they believe that the other person is right, honest? That is because ஒரு நாள் முகத்திலே விழித்தவர்களை வடிவழகு படுத்தும் பாடாயிற்று இது. ஸ்ரீ வச்சனபூஷணம் அகைன் பிள்ளை லோகாச்சாரியார். சோ மணவாள மாமணிகள் ரைட்ஸ் வியாக்கியானம் பார்த்து ஸ்ரீ சுக்தி, நெடுநாள் வாசனை பண்ணுகை அன்றிக்கே ஒரு நாள் முக தர்சனம் பண்ணினவர்களையும் அவன் விக்கிரக வைலட்சண்யம் படுத்தும் படி ஆய்த்திது என்கை. சதா பஷ்யந்தி பண்ணினோராபாதி சக்ருத் தர்சனம் பண்ணினாரையும் பிரேமாந்தராய் அஸ்தானே பயசங்கையாலே அனுகூலரையும் அதிசங்கை பண்ணி பரிந்து நோக்கும்படி பண்ணவாயிற்றே பகவத் விக்கிரக சௌந்தரியம் இருப்பது. வாட் அ பியூட்டிஃபுல் வியாக்கியான ஸ்ரீ சுக்தி. தேர் இஸ் நோ நீட் ஃபார் ஃபாலிங் இன் லவ் வித் பெருமாள்ஸ் மெஜஸ்டிக் டிவைன் பியூட்டிஃபுல் திருமுக மண்டலம். யூ டோன்ட் ஹாவ் டு மூவ் வித் ஹிம் ஃபார் எவர், ஃபார் ஃபியூ டேஸ், ஃபார் ஃபியூ மந்த்ஸ். இட் இஸ் ஜஸ்ட் a fraction of a minute mukha darshanam, that is enough for one to be completely swayed, deluded, completely swayed, attracted, lured by Emperuman's Tirumukha darshanam. They would have so much of anbu, love, adoration for Perumal. Sada pashyanti pandiga nitya surigal. Nitya suris always look at Perumal. Sada pashyanti surayaha. But even there, Adisheshan is taking care of Perumal. Nityasuris would not do any harm to Perumal. But still Adisheshan is taking care of Perumal in Sri Vaikuntha. That's because of the love. Emperuman's Tirumeni is so beautiful that people would suspect each other, oh my God, he may do harm to Perumal. And that is why these Lakshmana, Guha were suspecting, having an apprehension at each other. So that beauty, Rama's beauty is so nice that even Janaka at the time of the Panigrahanam, he mentions Chandrakantananam Ramam Ativa Priyadarshanam Rupa Audharya Gunaih Pumsam Drishti Chitta Paharinam. Such a beautiful sloka. Raman's Tirumukha Mandalam is like the Chandran, the cool moon. The one who is in Surya Kulam looks like the Chandran and is so majestic, he showers so much of coolness and it simply enchants people. It simply makes them people feel at ease. His Trimeni is so beautiful. And not only his Trimeni, not only his Ayage, his benevolent nature, his magnanimity, his Kalyana Gunams, his Audaryam, his Saulabhya, Sausilya, Vatsalya, Kalyana Gunams. And that Audaryam is so nice. Audarya Gunaif Pumsam Drishti Chitta Paharinam. The beauty and the Kalyana Gunams, even the men fall in love, as Janaka says. Even the men. The women would get attracted by his most handsome divine form, Divya Mangala Vigraham, his Saundaryam, his Lavanyam. And when Tolekandar, when such is the case, when the whole Rama in totality, in its entirety stands in front of them, they would forget everything else. They are simply lured by his divine beauty. When such is the case, even the men would get attracted. So, Pumsam Drishti Chitta Apaharinam. Drishti, their eyes, they get attracted by Lord Sri Raman's beauty. And their chittam, their mind, also they lose their minds on the Rama's Kalyana Gunams, the Audharyams. So, Drishti, Chitta, both of them, they lose. They lose their mind, they lose their drishti, eyes. So, Shanginodum, Nemiyodum, Tamarai Kangalodum, Shankanivai Wondrinodum, Shendradam, Yen Nenjame. So, Namalvar mentioned that I lose myself on him, on his divine beauty, the way he holds his Shankh Chakram. And here Janaka says, even the men lose, even the men get attracted by you, what to talk of women. And do not be proud of your beauty, Rama. Look at my girl. She is completely matching to your age, to your gunas, to your virtues, as well as to your most beautiful Saundarya Lavanyam. Tulya Shila Vayovriddham Tulyapi Jana Lakshanam Ragavorhati Vaidehim Tamchayam Asitekshanam. Look at her eyes. Najiveyam chanamavi vinatam asitekshana. You are going to say, even for one fraction of a second, I cannot live without looking at her eyes. You are going to say, your Bhaktan Hanuman is going to say that when he is going to see Sita, he is going to say that Rajyamva Trishu Lokeshu Sitava Janakatmaja Trailokya Rajyam Sakalam Sitaya Na Apnuyat Kalam. In Sundarakandam, he says, when I see in balance in his mind, in Hanuman's mind, when he sees you and Sita's Saundaryam, he is going to say that she is many fold times, 1,000 times better than you. And knowing fully well that I am handing over her to you, accept her. Irumappu kolladu ivalai yetrukol. Iyam Sita, mama Sutha, my girl. Iyam Sita, here is Sita. With that, we would pray to Lord Sri Sitaram for blessing us with Divya Dampati's Paripurna Anugraham and to bless us with Kainkarya Sri forever and ever at their lotus feet, here as well as there. Vadivil Kalamellam, Udanai Manni, Vadivila, Adimeshaya Bendum Nam. Adiyen, Kavitar Kikasimaya Kalyana Gunashaline, Srimate Venkateshaya Vedanta Gurave Namaha, Jai Sitaram, Dhanyosmi Adiyen.